ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥേതരാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരതരാട് സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷ സന്തരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗദീശയമിനം ഭക്തിയാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം ൃദ്ധിപര്യന്തരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. എല്ലാവർക്കും അടിയനുടേ നമസ്കാരങ്ങൾ. നിജപദ പ്രീത സദ്ഗണ നിരുപതി സ്ഫീത ഷഡ്ഗുണ നിഗമ നിർവ്യൂഢ വൈഭവ നിജപര വ്യൂഹ വൈഭവ ഹരിയയദ്വേഷി ധാരണ ഹരപുര പ്ലോഷ കാരണ ജയ ജയ ശ്രീ സുദർശന ജയ ജയ ശ്രീ സുദർശന നിജപദ പ്രീത സദ്ഗണ നിരുപതി സ്ഫീത ഷഡ്ഗുണ നിഗമ നിർവ്യൂഢ വൈഭവ നിജപര വ്യൂഹ വൈഭവ ഹരിഹയ ദ്വേഷി ധാരണ ഹരപുര പ്ലോഷ കാരണ ജയ ജയ ശ്രീ സുദർശന ജയ ജയ ശ്രീ സുദർശന. ഇന്ന ശ്ലോകം സുദർശനാഷ്ടകത്തിലെ മൂന്നാമത്തെ ശ്ലോകം. வன்பனிலன் திகிரி வளைவில் வளைவாய் முசலம் அப்படின்னு சொன்ன பாசுரத்துல வரக்கூடிய வளைவில் என்றெடுத்த சார்ங்காயுதத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் செய்கிறார். சார்ங்கம் என்கின்றதான ஆயுதம் அது வளைவில் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது நிஜ தன்னுடைய பத பிரீத சத்கண ஸ்தானங்களுடைய அந்த ஸ்தானங்களை அடைந்த காரணத்தினாலே பிரீத சத்கண சந்துஷ்டர்களாக சந்தோஷத்துடன் கூடியவனாக ஞானவான்களான சமூகத்தை உடையவன். நிருபதி ஸ்பீத சத்குணா ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்று சொல்லக்கூடியதான ஆறு குணங்களினாலே பூர்ணமானவன். நிகம நிர்வியூட வைபவா வேதங்களின் நிகம சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். வேதங்களினாலே நிர்வகிக்கப்பட்டதான ஒரு வைபவத்தை உடையவன். நிஜ பரவியூக வைபவா நிஜமான நித்தியங்களான பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என்கின்ற ஐந்து ரூபங்களினாலே மகிமையை உடையவன். ஹரிஹயத்வேஷி தாரணா இந்திரனுடைய சத்ருக்களை ஒழிக்கக்கூடியவன். ஹரபுரப்ளோஷ காரண சிவபெருமானுடைய புறம் அதாவது ஹரிஹரபுரம் ஹரபுரம் அப்படின்னால் அது காசியினுடைய பேர். அந்த காசியினுடைய அழிவுக்கு காரணமானவன் அப்படின்னு ஒரு சரித்திரம் இங்க சொல்லப்படுறது. அது வியாக்கியான கர்த்தாக்களும் மிக அழகாக அந்த சரித்திரத்தை சாதித்திருக்கிறார்கள். ஆழ்வாரும் அதை ரொம்ப நன்னாவே சொல்லியிருக்கார். புறமொரு மூன்றெழுத்து அப்படின்ற பாசுரத்தில் நம்ம பார்க்கலாம். அதனுடைய வியாக்கியானங்கள்லயும் பகவத் விஷயங்கள்லயும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஏற்கனவே சொன்னா போல இப்படிப்பட்ட திருவாழி எம்பெருமான் அவர் ஜெயித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகம் சார்ங்கம் அப்படின்ற வில்லுக்கு உரியதான ஒரு ஸ்லோகம். வளைவில் அப்படின்னு பாசுரத்திலேயே இதை சாதித்திருக்கிறார்கள். இப்போ பரசுராமன் நமக்கெல்லாம் தெரியும், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனோட போட்டி போட ஆசைப்பட்டு தோற்று போய் அவர் சந்தோஷமா போனார். பெருமாளுடைய திருச்சக்கரத்தினுடைய அடியில புகுந்து நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கும். எப்படி அப்படிப்பட்ட ஞானவான்களை உடையவன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சம்போதன பிரதமாவிட்டு இங்க அழைத்து சொல்றார், நிஜபத பிரீத சத்கனா அப்படின்னு. எம்பெருமானத்துல சுவாபாவிகமாகவே ஆறு குணங்கள் உண்டு. எம்பெருமானுக்கு மட்டும் உண்டுன்றது இல்லை, சக்கராயுதத்திற்கும் உண்டு, சார்ங்காயுதத்துக்கும் உண்டு, எம்பெருமான் சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் உண்டு. அதான் இங்க சொல்லப்படுறது. ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷசா ஷாட்குன்யாத் வாசுதேவா அப்படின்னு பட்டருடைய ஸ்லோகம் இருக்கு. அப்படி திருச்சக்கராயுதம் ஏன் சார்ங்கத்திடம் கூட ஆறு குணங்கள் முழுவதுமாக பூர்ணமாக குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஷாட்குண்ய பூர்த்தியை தான் இந்த இடத்துல இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய சார்ங்கமே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். வேதங்களால் நிரூபிக்கப்பட்டதான ஒரு பிரபாவத்தை உடையவன் திருவாழியாழ்வான். பரம்வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் என்று சொல்லக்கூடியதான ரூபங்களை உடையவன். ஹரி ஹயஹா, ஹயம்னா குதிரையின் அர்த்தம், பொன்னிறமான குதிரையை உடையவன். யாருனா இந்திரன். இந்திரனுடைய துவேஷிகளை விதாரணம் பண்ணக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்தவன். ஹரபுர புளோஷ அப்படின்னு சொல்லும் பொழுது காசியினுடைய ஒரு நாசமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. இதுல பல சரித்திரங்கள் இருக்கு. இதுல சில விஷயங்கள் துருவனுடைய சரித்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது ஹரிவம்சத்துல பவிஷ்ய பருவத்துல 92வது அத்தியாயத்திலையும், அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல 5வது அதாவது 34வது சர்க்கத்திலையும் இது ரொம்ப நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. சுதர்சன சதகத்திலையும் 11வது ஸ்லோகத்துல இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பவுண்டரன் அப்படின்னு ஒரு துஷ்டன், அவன் கிருஷ்ணனாக வேஷம் போட்டு கொண்டு வந்தான் துவாரகைக்கு. பெருமாள் போலின்னு சொல்லிட்டு வந்தான், பெருமாள் நாடகமாடுறான் போலி அப்படின்னு வந்தான். நான் தான் உண்மையான கிருஷ்ணன், இந்த காலத்துல மேக்கப் போட்டுன்னு வந்து நிக்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி அவன் மேக்கப் போட்டு வந்து பெருமாளை போலியாகவும் தன்னை உண்மையாகவும் சித்தரித்தான். அப்படிப்பட்டவனை பெருமாள் சமஹாரம் பண்ணார். அவனுக்கு துணையாக கிருத்தியான ஒருத்தி இருந்தா, அவளையும் காசி நகரத்தையும் நாசம் செய்தார் அப்படின்னு இருக்கு. அதாவது சொக்கட்டா நாடிக்கொண்டிருக்கும் பொழுது திருவாழி ஆழ்வானை ஏவி விட்டு நாசம் செய்தார் அப்படின்னு இருக்கு. இது ஹரிவம்சத்துல இருக்கு, ஏற்கனவே சொன்ன இடங்கள்லாம் கூட இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கிருத்தியா அப்படின்றவள் விஷயமாக சொல்லும் பொழுது, இத தூர்வாசர் அம்பரீஷன் இடத்துல அபச்சாரப்பட்டதாகவும் சொல்லப்படுறது. இந்த அந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த கிருத்தியா விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சரித்திரங்கள் இருக்கு. சார்ங்கத்துள் ஏதாவது வளைவில் அப்படின்னு சொல்லக்கூடியதான சார்ங்காயுதத்தினுடைய பெருமையானது இப்படியெல்லாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. தன்யவாதங்கள்.